சமய வேலை செய்யவில்லை, சட்டி பொட்டி கழுவவில்லை, சமய வேலை செய்யவில்லை, வெட்டி பய மகள கட்டி வெக்க கேடு ஊருக்குள்ளே விரட்ட போறேன், தாலிய கழுத்தி பெருங்கழுத்தோட நான் வெகுபணத்தை இழந்து விட்டேன் பொண்டாட்டியால. பணம் கொடுத்தா என்ன பண்றதுமா பயமாவ, கஞ்சிக்குன்னு பணம் கொடுத்தா களவாண்டு வச்சுக்கிறா, கஞ்சிக்குன்னு பணம் கொடுத்தா களவாண்டு வச்சுக்கிறா, சிறுவாடு சேர்த்து வச்சு அனுப்பி வைப்பாங்க அப்பம் வீட்டுக்கு, ஆடி ஓடி சம்பாரிச்சது அத்தனையும் போச்சு, இந்த அடங்காத நீலியால அவமானமாச்சு. ஐயோ மணவாழ நின்னு சொல்லி மதிப்பு வச்சு பேசவில்லை, மணவாழ நின்னு சொல்லி மதிப்பு வச்சு பேசவில்லை, இனி இவள வச்சு இருந்தால் ஏக சண்ட குடும்பத்துல எல்லாருக்கும் வணக்கமுங்க போயிட்டு வாரே, இனி இவள வச்சு பொழைக்கிறவன் பைத்தியக்காரன்.